the hero? Who's the hero? Kaka vandha vaati yaro? Taka vandha party galai nare nara kirikum zaro? Who's the hero? Who's the hero? Kaka vandha vaati yaro? Taka vandha party galai nare nara kirikum zaro? Zaga sathi mara pero siri vandha vegamana aro paayum bodhu mandalava katte paare. Who's the hero? Who's the hero? Kaka vandha vaadi aaro? Kaka vandha party galai nare nara kirikum zaro? Who's the hero? Who's the hero? Kaka vandha vaadi aaro? Kaka vandha party galai nare nara kirikum zaro? மந்திரம் கண் கட்டும் வித்தைகள் இது ஏதும் இன்றியே மன் மத நம்பு பாயுமே காயம் என்பது பொய் என்று சொன்னது தப்பாக தோன்றுதே நம் ஹீரோவை பார்த்ததும் ஏற்றும் என்றும் வெல்லும் ஆளு நம் ஆளு நாளை கூட நம்ம ஆள் சாணி போடுவார் Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாத்தியாரு தாக்க வந்த பாட்டிகளை நாரு நாராய் கிரிக்கும் சாரோ Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாத்தியாரு தாக்க வந்த பாட்டிகளை நாரு நாராய் கிரிக்கும் சாரோ da da da da da baby shut yourself and lock the door ek do din ya chal he'll get you wherever you are go go go baby go go as far as you can go nowhere is too far man he'll drag you out of any jam hey kandu adu piaro piaro hey vaparku inda al yar yar yar yar yar who's the hero who's the hero kaka vande vaadiyaro Takavande party galai nare nare kirikum zaro